రామానుజదయః పాహత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాతయామునమధ్యమామస్మదాచార్యవర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుగ్మవ్యామోహతస్తదితరాణి తృణాయమేహనే అస్మద్గురోః భగవదోత్సదేహికసింధోః రామానుజస్యచరణౌ శరణం ప్రపత్యే. మాతాపితాయువతయస్తనయా విభూతిస్సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం. ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రయుగళం ప్రణమామి ముహూర్ధ్నా. భూతం సరస్య మహతాక్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులసేకర యోగివాహాన్ భక్తాంగ్రేణు పరకాలయతి ఇంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంగుశమునిం ప్రణతోస్మి నిత్యం. తిరువళిదినాడెండ్రుం తెన్గురుహూర్ ఎండ్రుం మరువినై వన్ పొరుణల్ ఎండ్రుం అరుమరైహల్ அந்தாதிசைதான் அடீனியே எப்போதும் சிந்தையாய் நெஞ்சே தெளிந்து. ஸ்ரீஹப்பதியான பகவான் திருவேங்கடமுடியான் அவதாரம் பண்ணி அந்த திருமலையிலே தேர்ந்தெடுத்து வந்து நமக்கு அனுகிரகம் பண்றான். அப்பேற்பட்ட இந்த புரட்டாசி மாதத்திலே நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ண ஒழிவில் காலமெல்லாம் அப்படின்ற கோவில் திருவாய்மொழி மூன்றாம் பத்தில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல ஆறாவது பாசுரத்துல வந்து பகவான் கைங்கரியம் கிடைக்கிறதுக்கு என்ன உபாயம் அப்படின்னா, வேங்கட துறைவார்க்கு நமவென்னலாம் கடமைன்னு வேங்கடாசியாய நமஹ அப்படின்ற அந்த திருநாமத்தை சொன்னாலே போரும் அப்படின்னேர். ஏழாம் பாட்டு வரும்பொழுது திருவேங்கடமுடையான் வேணாம், அந்த திருமலையை பிரார்த்தித்தாலே போரும் அப்படின்னு சமன்கோல் வீடு தரும். அந்த திருவேங்கட மலையே நமக்கு அனுகிரகம் பண்ணும், மோட்ச பரியந்தம் எல்லா அனுகிரகத்தையும் கொடுக்கக்கூடும் அப்படின்னு. அதுக்கு அடுத்த பாசுரமும் அந்த திருமலையை பற்றி வர்ணிக்கிறேர். எட்டாம் பாசுரத்தில் குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞானமளந்த பிரான் பரம் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே. எங்களுக்கு ரட்சணம் பண்ணக்கூடிய சாக்ஷாத் பகவான். எப்படி ஒரு அம்மா நம்ம வந்து மழையில நினைஞ்சிட்டு வந்தா ஒரு அம்மா வந்து ஏண்டா இப்படி மழையில நினைகிற அப்படின்னு ஒரு டவல் எடுத்து துடைப்பாலோ, ஆனா இந்த குழந்தையா இருக்கிற கண்ணன் திருவேங்கடமுடையான் குழந்தையா இருக்கும் பொழுதே எல்லாரும் நினையறா அப்படின்னு கோபிகைகள் கோபாலர்கள் அந்த கோக்கெல்லாம் நினையும் பொழுது அதை தாங்க முடியாத தான் பெரிய கொடை அந்த கோவர்தனகிரியை எடுத்து பிடிக்கிறானாம். எல்லாரும் வாங்க, தாத்தா பாட்டி எல்லாரையும் தன்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிடுறான். மாடு கண்ணுகள் எதுவும் நினையக்கூடாது அப்படின்னு, ஏன்னா தன் பக்தர்கள் கஷ்டப்படுறது அவனால பார்த்துக்க முடியாது, பொறுக்க முடியாது. அதனால தான் குன்றமேந்தி அந்த மலையை எடுத்து எல்லாரையும் ரட்சித்தான் அல்லவா அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியான். அவன் ஆச்சரிய குணச்சேஷ்டிதன். சரி, மலை எடுக்கிறது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியே என்னன்னா அன்று ஞானமளந்த பிரான் அப்படின்னு அந்த உலகத்தையே அளந்தானே வாமனாவதாரத்தில். வாமனாவதாரம் எடுத்து திரிவிக்ரமாவதாரமாக எடுத்தான். த்ரையக்ஷம் மகுடம் புனன்னவதுனஸ் த்ரை விக்ரமோ விக்ரமஹ அப்படின்னு சொல்லும்பொழுது அப்படியே ஒரு வாமனனாக சின்னவனாக வந்து அப்பேற்பட்ட இந்த உலகத்தையே அளந்தான். அப்புறம் எத் பிரஸ்தாவ சமுச்சித துவஜபட்டி விருத்தாந்த சித்தாந்திபிஹி சுவாமி தேசிகன் சொல்லும்பொழுது, அந்த ஒரு திருவடி பிரம்மலோகம் வரைக்கும் எடுக்கும்பொழுது பிரம்மா வந்து தன்னுடைய கமண்டலு தீர்த்தத்தினாலே அவர் திருமஞ்சனம் பண்ணேறாம் திருவடிகளுக்கு. அது எப்படி இருந்ததுன்னா, அந்த கங்கா ஜலம் வந்து ஒரு வெள்ளக்கொடி போலே தன்னுடைய பக்தன் எப்பேற்பட்டவன் பார்த்தியா அப்படின்னு தனக்கு இந்த எல்லாத்தையும் வாங்கிக்க போறான்னு தெரிஞ்சும் தானம் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தான் பார்த்தியான்னு துவஜப்பட்டத்தில் தன்னுடைய பெருமையை காட்டுறான் அப்படின்னு சொல்றேன். அப்பேற்பட்ட அந்த திருவிக்ரமாவதாரம், அப்பேற்பட்ட திருவேங்கடமுடியானே பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை எம்பெருமான் அவரே சென்று சேர், அவன் போய் ஆசைப்பட்டு திருவேங்கடமலையிலே போய் இருக்கிறே அப்படின்னு அந்த புராணத்தில் வரும்பொழுது நாரதாதிகள் கிட்ட கேட்கிறாராம். நான் அவதாரம் பண்ணி பூமியிலே இருக்க வேண்டும் அப்படின்னு எந்த இடத்துல தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்கும்பொழுது நாரதாதிகள்லாம் இந்த பூமி எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு இந்த திருமலையே பிரசித்தமான இடம் இதுதான் அப்படிங்கிறார். அந்த இடத்துல வந்து சேர்ந்தேர். அது அவருடைய இடம் இல்ல, நமக்கு அனுகிரகம் பண்றதுனால நான் அவர் வந்து வராகர் கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டு அங்க வந்து அவர் இருக்கார். அப்படின்னா எப்பேற்பட்ட தயாகுணத்தை உள்ளவர். ஒன்றுமே தொழ நம் வினைவோயுமே, அப்பேற்பட்ட திருமலை, பெருமாளே ஆசைப்பட்டு அங்க இருக்கேர்னா அப்ப நமக்கு என்ன, அந்த திருமலையே போரும், அதை தொழுதாலே போரும். நம் வினைவோயுமே, நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களும் போகும் அப்படின்றது இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். பகவான் இங்க சொல்லும்பொழுது அர்ச்சாவதாரமாக அவதாரம் பண்ண இடம் அப்படின்னு பெரியவா சொல்லும்பொழுது காஞ்சிபுரம்னு சொல்றார். ஏன்னா காஞ்சிபுரத்தில்தான் தேப்பெருமாள் அங்கேயே அவதாரம் பண்ணார். ஆனா திருமலையிலே வந்து அவதாரம் பண்ணல, அவதாரம் பண்ணிட்டு திருமலைக்கு வந்தேர், அதனால சென்று சேர்ந்த இடம் திருமலை. அதுக்கப்புறம் ஆனா ரங்கநாதன் பார்த்தா அவர் அவதாரம் பண்ணதோ திருப்பார்கடல்ல, அதுக்கப்புறம் பல யுகங்கள் சதுர்யுகங்கள் பிரம்மலோகத்தில் இருந்தேர், அதுக்கப்புறம் அயோத்தியில இருந்தேர், அப்புறம் எல்லா இடம் முடிஞ்சு ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு இடமா தேர்ந்தெடுத்த இடம் என்னன்னா ஸ்ரீரங்கமம். அதனால பெரியவா சொல்லும்பொழுதுனா காஞ்சிபுரியசி ஜன்மபூமி விஹாரே பூர் வேங்கட பூர்தரேந்திர வாசஸ்தலி ரங்கபுரி சமக்னம் அப்படின்னு காஞ்சிபுரத்திலே அவதரித்தேர், திருவேங்கடமுடையிலே விஹாரம் பண்றேர், அங்க விளையாடுறதுக்கு சென்று சேர்ந்தேராம். அதனாலதான் கிரீடாசைலம் கிமப்பி கமலே விண்வதி வெங்கடாக்கியம்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம், அங்கேயே அவர் வந்து விளையாடிட்டு இருக்கார், கிரீடம் லீலைகள் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு. வாசஸ்தலி ரங்கபுரி, அங்கிருந்து ஓய்வெடுக்கிறதுக்கு ஸ்ரீரங்கத்தை தேர்ந்தெடுத்தாராம். எப்படி திருவேங்கடமுடியானது தேர்ந்தெடுக்கிறாரோ அதே சுவாமி தேசிகனுக்கும் பொருந்தும். காஞ்சிபுரத்திலே அவதாரம் பண்ணேர், திருமலையிலே வந்து மங்களாசாசனம் பண்ணி அங்க பல பெருமாள் தன்னுடைய ஹிருதயம் மொத்தம் திருவேங்கடமலையிலேயே இருந்தது, கடைசியில ஸ்ரீரங்கத்தில் போய் சேர்ந்தார் அப்படின்னு. சாக்சாத் திருவேங்கடமுடியானுடைய அவதாரம் தானே சுவாமி தேசிகன், கண்டாவதாரம், அவருக்கும் அதே இதுதான். அப்படி இருந்தார். அப்படி இந்த வராக கஷேத்திரத்திலே திருவேங்கடமுடியான் வந்து அவர் கேட்கிறார், நான் இங்க இருக்கேன்னு. அதனாலதான் இன்னைக்கும் பார்த்தா பெருமாள் அம்சேரத்துக்கு முன்னாடி முதல்ல வராகருக்கு தான், அங்கிருந்து மேலதாளத்தோட கொடையோட பிரசாதம் முதல்ல வராகருக்கு அம்சேச்ச உண்டுதான், அப்புறம் தான் திருவேங்கடமுடியான். அவர் வந்து இடத்தை வாங்கி மடத்தை பிடிச்சார் அப்படின்னு கடைசியில் இது திருவேங்கடம் திருமலை திருவேங்கடமுடியானுடைய க்ஷேத்திரம் ஆனாலும் அது வராக க்ஷேத்திரம், அதனால அவருக்கு தான் முதல்ல மரியாதை ஆகும் அந்த இடத்துல திருவாராதனத்தப்போ. அப்பேற்பட்ட அந்த திருமலை, அந்த திருமலையிலே வந்தா தொழுதாலே போறோம், வேற எதுவும் பண்ணவானோம், அந்த மலையே நம்மளுடைய பாப்பங்கள் போக்கும் அப்படின்னு. சுவாமி திருகைப்புரா சுவாமி திருக்குறுகைப்பிரான் பிள்ளான் வியாக்கியானம் பண்ணும்பொழுது குன்றமேந்தி ஸ்வரூப குணச்சேஷ்டிதாதிகளெல்லாவற்றாலும் ஸ்வசிய பரஸ்யச நிரதசய போக்ய பூதனான எம்பெருமானுக்கு கூட பரமப்பிராபியமான திருமலை தான் வேறொன்றும் தர வேண்டாம், தானே பரமப்பிராபியம் என்றோ, ஆதலால் திருமலை தன்னையே அனுபவிக்க நம்முடைய கிளேசமெல்லாம் போகும் என்கிறார் அப்படின்னு போன பாசுரத்திலேயே சொல்லிட்டேர். இது வேணும்னாலும் வேண்டிக்கணும்னா திருமலைய வேண்டின்றாலே போரும் அப்படின்னு. ஆனா இந்த பாசுரத்தில் என்ன சொல்றேன்னா, அது போன பாசுரத்தில் அப்படி சொன்னேன், திருமலைய வேண்டிட்டு பிரார்த்திச்சா என்ன வேணா கொடுக்கும்னு. ஆனா அது நமக்கு பரம புருஷார்த்தம் கிடையாது, எதுனா திருமலையே பரம புருஷார்த்தம், அந்த திருமலையிலேயே இருக்கணும், அந்த திருமலையே போரும், அதுவே நமக்கு பிராபியம், அதுவே நமக்கு போக்கியம் அப்படிங்கிற இந்த பாசுரத்தில். பெருமாள் கூட இரண்டாவது படிதான், அந்த திருமலையே போரும் அப்படின்னா ஏன் அப்படின்னா, அப்ப பெருமாள் கூட ரெண்டாவது படி திருமலையே போரும் அப்படின்னு சொல்றேன்னா, ஏன்னா அந்த ஸ்வரூப குணச்சேஷ்டிதாதிகளை எல்லாவற்றாலும் அப்படின்னு அந்த அப்பேற்பட்ட பரமாத்மா பரன்னு சொல்றதுனால ஸ்வரூபத்தினாலே நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்றவர், அப்பேற்பட்ட ஸ்வரூபத்தை பார்த்தே எப்பேற்பட்ட சேஷ்டித்தங்கள்லாம் பண்றவர், லீலைகள் பண்றவர், அப்புறம் குணங்கள் அவருடைய குணங்கள் இதெல்லாம் பார்த்தே அப்பேற்பட்ட நிரதிசய போக்ய பூதன் அவர் எப்பேற்பட்ட பெருமாள், அவரே எம்பெருமானுக்கு கூட பரம பிராபியமான திருமலை, அவருக்கே பிராபியம் திருமலைதான் அப்படின்னு அவரே சென்று சேர்ந்தேர், பரன் சென்று சேர் அவரே திருமலையில போய் சேரும்பொழுது நமக்கு என்ன, அப்ப அந்த திருமலையே நமக்கு போக்கியம் தானே, அதனால் திருமலையே அனுபவிக்க நம்முடைய கிளேசமெல்லாம் போகும் என்கிறார். அப்பேற்பட்ட திருமலைக்கே வந்து சேர்ந்தால் போரும், தொழுதால் போரும், அந்த திருமலையிலிருந்து கீழ்த்திருப்பதியிலிருந்து கையை கூப்பிட்டாலே போறோம், சேவிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, அந்த திருமலையே நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கும் அப்படிங்கிறார். நமக்கு கஷ்டம் ஏன் வருது அப்படின்னா, எத்தனையோ ஜென்மத்தில் பண்ண பாவங்கள்னாலேதான் நமக்கு கஷ்டம் வருது. பகவானுக்கு என்ன ஆசையா இவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு? அவன் எம்பெருமானாச்சே, தண்டனைகள் கொடுத்துதான் ஆகணும் பண்ண பாவத்துக்கு. அப்ப ஏதோ ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கு நாம இன்னைக்கு தண்டனை அனுபவிக்கிறோமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஒரு பெரிய பாவம் பண்ணிட்டோம், ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா போலீஸ் 5 வருஷம் கழிச்சு என்ன பிடிக்கிறான், அது எப்பயோ 5 வருஷம் முன்னாடி பண்ண தண்டனைக்கு இப்ப தண்டனையான்னு கேட்க முடியுமா? கோர்ட் உடனே எப்படி ஜெயில போடுவானோ? பெருமாள் எல்லா கணக்கையும் பார்த்து வச்சுட்டுதான் இருக்கார். அன்னி அன்னிக்கு இல்லாம அந்தந்த சமயம் வரும்பொழுது பார்த்து அவர் அந்த தண்டனையை கொடுக்கிறார். தண்டன சுகத்தின் அப்படின்னு சுவாமி தேசிகன் தயாசத்துக்கு சொல்லும்பொழுது, பகவான் கொடுக்கிற தண்டனையும் எதுன்னா, அம்மா நம்மளை தட்டி அடிக்கிறா அப்படின்னா எதுக்காக? நம்ம நல்லா வரணும் அப்படின்றதுக்காகவே தானே தவிர, நம்மளை இம்சை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நல்லா படிச்சு நல்லா வரணும், சின்ன சின்ன தப்புகள் பண்ணும்பொழுது அம்மா அடிப்பாளோ, அதுதான் பெருமாள் கொடுக்கிற நமக்கு தண்டனை. அப்பயாவது நம்ம திருந்துவோமே அப்படின்னு. இல்லைன்னா தண்டனையே கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா, நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்றது ஆயிடும். அந்த மாதிரி அப்பேற்பட்ட அதனால அந்த கஷ்டங்கள்னாலே வர அந்த கஷ்டங்களை போக்குவேர் அப்படின்னு, நம்ம பாபங்களை எல்லாம் போக்குவேர் அப்படின்றது அந்த திருமலையே பாவங்கள் போக்கும் அப்படின்றது இங்க அர்த்தம். அதனாலதான் இந்த பாசுரத்தை வைத்துதான் சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் முதல் ஸ்லோக மங்களாசாசனமே இந்த பாசுரத்து தான். வேறொன்றும் வேணாம் அப்படிங்கிறார் இல்லையா, ஒன்றுமே தொழ, வேறொன்றும் இல்ல திருமலையே தொழு அப்படின்னு எப்ப ஆழ்வார் சொல்லிட்டேரோ, ஆழ்வார்களுடைய திருவுள்ளம்தான் சுவாமி தேசிகனுக்கும். அதனால அப்படியே சொல்றார், பிரபத்தியேதம் கிரிம் பிராய ஸ்ரீனிவாசானுகம்பயா இக்ஷுசாரஸ்ரவந்தேவயன் மூர்த்தியா சர்க்கராயிதம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாரு. பிரபத்தியே தம் கிரிம் அப்படின்னு, இப்பேற்பட்ட மலை, தம் கிரிம் அப்பேற்பட்ட மலை, முதல்ல எடுத்த வாக்கியமே பிரபத்தியே தம் பிரபன்னஜன கூட்டஸ்தரான நம்மாழ்வார் நமக்கு காட்டினது என்ன அப்படின்னா, ஒன்றுமே தொழ அப்பேற்பட்ட அந்த மலையே தொழுதா போரும் நேரோ அந்த பிரபத்திய இங்கேயே பண்ற பிரபன்னஜன கூட்டஸ்தர் அவர் காட்டினது தான் இந்த பிரபத்தி மார்க்கம் நமக்கு. அதையே இவர் சொல்றேர், பிரபத்தியே தம் கிரிம் பிராயஹா, போன பாசுரத்திலேயே பார்த்தோம், தாயாரோட சேர்ந்து ஆச்சாரியர்கள் மூலமாக பிரபத்தி பண்ணணும் அப்படின்னா திருமலைன்னு எப்ப ஆயிடுத்தோ, பெருமாளும் தாயாருமாக ஸ்ரீனிவாசன் ஸ்ருதி சிரசி விதிப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படிங்கிற மாதிரி, ஸ்ரீனிவாசனால தாயாரும் பெருமாளுமாக அகலகில்லேன்னு அவரை விட்டு பிரியாம தாயார் இருக்கிறதுனால தாயாரோட சேர்த்த பெருமாள் அந்த மலை மேலே இருந்து நமக்கு அனுகிரகம் பண்ண, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருடைய திருவுள்ளமும் திருமலையிலே இருக்கச்சு அவளை சேர்த்து வைத்து ஒரே பிரபத்தி அப்படின்னு. அந்த மலையே எப்படி பெருமாளுக்கு ஒரு பீட்டம் இருக்கும், அர்ச்சாவதார பெருமாளுக்கெல்லாம் கீழ் ஆச்சரியமான பீட்டம், அந்த திருமலையே அவருக்கு பீட்டமாக இருக்கான், அவரே அந்த திருமலையே மலைதான். அந்த மலையை மங்களாசாசனம் பண்ண சொல்றார், ஸ்ரீனிவாசானுகம்பயா, அந்த திருவேங்கடமுடியானுடைய தயை, கம்பயா அப்படின்னா தயை, அந்த தயை தான் அந்த மலையா. எப்படின்னா ஒரு மலையை வர்ணிக்கும் பொழுது ஒரு கவிகள் எப்படி வர்ணிப்பா, அப்பா எப்பேற்பட்ட மலை, எவ்வளோ ஹைட்டா இருக்குன்னு சொல்லலாம், பச்சை பசேல் இருக்குன்னு சொல்லலாம், நிறைய மரங்கள் இருக்குன்னு சொல்லலாம், இல்ல முள்ளும் கல்லுமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லலாம், இல்ல கம்பீரமாக இருக்குன்னு சொல்லலாம், அப்படிலாம் சொல்லல. என்ன சொல்றேன்னா, இக்ஷுசாரஸ்ரவந்தேவயன் மூர்த்தியா சர்க்கராயிதம் அப்படின்னு, இக்ஷுசார அப்படின்னு ஒரு கரும்பு ஜூஸ் புழிஞ்சா திருவேங்கடமுழியானுடைய தயை என்னன்னா கரும்பு ஜூஸ், அது புழிஞ்சி அது அப்படியே சேர்ந்து ஒரு பெரிய கலுக்குண்டு கட்டியாக ஆயிடுதான். அந்த ஜூஸ் என்ன ஆகும்னா சாலிடான கட்டி, இது கரும்பு ஜூஸ் அப்படின்னா அது கலுக்குண்டா தானே ஆகும், கலுக்குண்டு மலை போலே இருக்கான். அந்த காலத்து பெரிய கவிகள் வர்ணிக்கும் பொழுது, திருமலையை வர்ணிக்கும் பொழுது சூரியனை போலே அப்படின்னு, சூரியன் போல தேஜஸ்ஸான மலை, அப்பேற்பட்ட கற்பூரத்தை ஏத்தினா, ஒரு சின்ன கற்பூரத்தை ஏத்தினாலே நம்ம கையில தட்டில வச்சா சுடும், அப்ப திருமலை போலே இருக்கிற பெரிய மலை போல கற்பூரம், அதுல ஒரு வழக்கேத்துனா எவ்வளவு தேஜஸ், அப்பேற்பட்ட தேஜஸ் உள்ள மலை அப்படிங்கிறான். ஆனா சுவாமி தேசிகன் அப்படி மங்களாசாசனம் பண்ணல, ஏன்னா அவ்வளவு பெரிய கற்பூரத்தை ஏத்தினா பக்கத்துல போனா சுடுமானா, இது எப்பேற்பட்ட மலை, இது அனுபவிக்க வேண்டிய மலை இல்லையா, அதனால இது இக்ஷுசாரஸ்ரவந்தேவ என் மூர்த்தியா சர்க்கராயிதம் அப்படின்னு, கரும்பு ஜூஸ் ஒரு பெரிய சாலிடானா எப்படி கலுக்குண்டு கட்டியாக இருக்கமோ அப்படி இருக்கிறான். இதை சொல்லும்பொழுது பெரியவா சொல்றான், மேலேருந்து சேட்டிலைட் வியூ அப்படின்னு இன்னைக்கு மேப் வியூலாம் நம்ம பாக்குறதா, அப்படி பார்த்தா இந்த திருமலை எப்படி தெரியும்னா, ஒரு பெரிய கலுக்குண்டு கட்டி ஆத்துல ஒரு கலுக்குண்ட நடு ஹாலில் போட்டு போயிட்டா எப்படி எல்லாம் இரும்பு மொய்க்குமோ, அப்படி பக்தர்கள் கோட்டிக்கணக்கான ஜனங்கள் தினமும் ராத்திரியும் பகலுமாக இருந்து பெருமாளை இங்க வந்து சேவிக்கிறது, மேலேருந்து பார்த்தா எப்படின்னா ஒரு எறும்பு எறும்பு அந்த எல்லா எறும்பும் அந்த கலுக்குண்டு மலையை மொய்க்கிறது போலே மேலேருந்து தெரியறதான். அப்படி வர்ணனை பண்ணியிருக்கா. அந்த மாதிரி அப்பேற்பட்ட மலை. அதனாலதான் இந்த முதல் மங்களாசாசன ஸ்லோகமே ஆழ்வார்களுடைய ஆழ்வார் நம்மாழ்வாருடைய இந்த பாசுரத்திலிருந்துதான் அப்படின்னும். அதுக்கப்புறம் இங்க வந்து திரிவிக்ரமாவதாரத்தை சொல்லும் பொழுது முதல்ல வந்து சொன்னேர் அந்த கோவர்தனகிரியிலே இருந்து கோவர்தனத்து எல்லா பக்தர்களையும் ஆசிரிச்சர் அப்படின்னு. அது ஒரு ஆச்சரியம். அதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னா அந்த ஞானமலர்ந்த பிரான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்தையே அளந்தேரே அப்படிங்கும் பொழுதும் திரிவிக்ரமாவதாரம் தயாசதகத்துல திரிவிக்ரமாவதாரத்தை சொல்லும் பொழுது இந்த திரிவேங்கடமுடையான் தானே அன்னைக்கு வாமனாக போய் திரிவிக்ரமனாக அவதாரம் பண்ணேர், அப்பதானே இந்த லோகத்தெல்லாம் அளந்தேர், அப்ப எப்பேற்பட்ட தயை கருணை பாத்தியா அப்படின்னு சொல்லும் பொழுது பிரசக்த மதுனாவிதி பணிஹித சபரியோதகைஹி சமஸ்த துரிதச்சிதா நிகமகந்தினா துவம் தயே அசேஷம் அவிசேஷதஸ்திருஜகஜாஞ்சனாத்ரீசிதுஹு சராச்சரமச்சீகரச்சரண பங்கஜேநாம்கிதம் அப்படின்னு, சராச்சரமச்சீகர பங்கஜேநாம்கிதம் அப்படின்னு தன்னுடைய திருவடி அடையாளத்தை எல்லா இடத்திலையும் சமமாக வைக்கிறாராம். இது என்னுடைய இடம் இல்ல, இங்க என்னுடைய விரோதிகள் இருக்கா, நாஸ்திகர்கள் இருக்கா, இந்த இடம் எனக்கு போக்கியம் இல்ல, நம்ம ஒரு பூமி வாங்குறோம்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கா, இது நாளைக்கு வித்தா நிறைய துட்டு வருமா அப்படின்னு பார்த்து தானே இடம் வாங்கணும். அப்ப இவர் மகாபலி எவ்வளவு மூணு அடி மண் எடுத்துக்கோனா இவர் அதெல்லாம் பார்க்கல, எல்லா இடத்திலையும் என் பக்தர்கள் தான் இருக்கான்னு சமமாக பிரம்மலோகத்திலிருந்து இந்த பூமியிலேயே நிறைய பாவங்கள் பண்ணவாக இருந்தா கூட அத்தனை பேர்கிட்டையும் சமமாக அளக்கிறார். இது காடுதானே, இங்க மிருகங்கள் தானே இருக்கு அப்படின்னு எதையும் வித்தியாசம் பார்க்காம சமமாக அளக்கிறாராம். சராச்சரம் அச்சீக்கரம் மொத்தத்தையும் சரண தன்னுடைய திருவடிகள்னாலே அப்படின்னு சமமாக அளந்தவர் இல்லையா? அப்பேற்பட்ட தயாகுணம் படைத்த பெருமாள். அதனாலதான் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது மண்ணை இருந்த துழாவி வாமணன் மண் இதுவென்னும் அப்படிங்கிற. ஏன்னா அக்ரூரர் வந்து பிருந்தாவனத்துக்கு போச்சு, இது கண்ணன் லீலை பண்ண இடமாச்சேன்னு மண்ணில் புரண்டு அந்த மண்ணை தன்னுடைய தலையில வச்சுக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல கண்ணன் பல லீலைகள் பண்ணான் அப்படின்னா. ஆனா நம்ம ஆழ்வார் என்ன பண்றார், அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போல, அவர் ஆழ்வார் திருநகரிலேயே தான் இருக்கார், அந்த இடத்துல இருந்தே சொல்றார் மண்ணை இருந்து துழாவி அந்த மண்ணை எடுத்து தன்னுடைய தலையில போட்டுக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் சொல்றார் அன்னிக்கே இந்த பகவான் இந்த எல்லா லோகத்தையும் சமமாக அளந்துட்டானே, அப்ப இதெல்லா பூமியுமே பகவானுடைய சரணம் பட்ட இடம்தானே அப்படின்னு. அதனாலதான் பெரியோர்கள் இதுக்கு உதாரணமும் சொல்லும் பொழுது யானை எப்பயுமே மண்ணை சில இதுவா சொல்லுவா, மண்ணை தன் தலையிலேயே போட்டுக்கிறது யானை அப்படின்னு. என்னடா நீ யானை மாதிரி இருக்கியடா, உன் தலையில நீயே மண்ணை போட்டுக்கிறேன்னு. ஆனா ஆழ்வார் சொல்லும்போது என்னன்னா அந்த யானை யார், கஜேந்திராழ்வான் வம்சமாச்சே பகவானுடைய தெரியும், பகவான் இந்த திருவடியை எல்லா உலகத்திலையும் சமமாக வைத்தான்றது அவருக்கு தெரியும், இது பகவானுடைய திருவடிப்பட்ட மண்ணாச்சேன்னு எடுத்து மண் தலையில போட்டுக்கிறதுன்னு பக்தி பாவத்தோட சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட லீலை பண்ண பரன் பரமாத்மா ஆன பகவான் அவன் சென்று சேர்ந்த இடம் திருமலையினாலே அந்த திருமலையே நமக்கு பிராப்தியம் அப்படின்றதுதான் இங்க சுவாமி குருகை பிரான் பிள்ளானும் தான் வேறொன்றை தர வேண்டுமோ, வேற ஏதாவது அந்த திருமலை நமக்கு கொடுக்கணுமோ இந்த லோகத்துல இந்த ஆசைகள் இந்த பணம் இதெல்லாம் தானே பரமப்பிராப்யம் என்றோ, அந்த மலையே நமக்கு பரமப்பிராப்யம் தானே அப்படிங்கிறார் சுவாமி. பெரிய பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணும்பொழுது எட்டாம் பாட்டில் நம் விரோதி நிவர்த்தியை திருமலையே பண்ணி தரும் என்கிறார். நம்மளுடைய விரோதி நிவர்த்தம், நமக்கு விரோதி என்ன, நமக்கு கஷ்டங்கள் ஏன் வருது, நம்ம பண்ண பாவங்கள்னால. அப்ப நம்ம பண்ண பாவங்கள் தான் நமக்கு விரோதியாக இருக்கு. இந்த சம்சாரத்தை விட்டு பகவான் கிட்ட போய் சேர முடியாம இருக்கிறதுக்கு நமக்கு என்ன பந்தக்கமாக இருக்குதுன்னா நம்ம பண்ண வினைகள் பாவங்கள், அதை எல்லாம் போக்குவார் அப்படின்னு இந்த மலையே நமக்கு போக்கும் அப்படின்றதுதான் இங்க சுவாமியுடைய வியாக்கியானமும். அப்ப வந்து பரன் சென்று அப்படின்னு சொல்லும்பொழுது சர்வஸ்மாத்ம பரனாய் தனக்கு உத்தேசியம் என்று வந்து வர்த்திக்கிற மலை, அவரே இங்க வந்து ஆசைப்பட்டு வந்த மலையாச்சு. அதனால திருமலை தொழுவதுவே நம் பிராப்தி பிரதிபந்தகங்களை போக்கும். அந்த திருவேங்கட மலையே தொழுங்கள், அந்த திருவேங்கட மலையே சாட்சாத் பகவானே தான், அந்த திருமலை அப்பேற்பட்ட அந்த மலை அப்ப பகவானுக்கு பீட்டமாக இருக்கு அப்படின்னும், அந்த திருமலையே நமக்கு அனைத்து கட்டாட்சமும் பண்ணும், தன்னுடைய பாவத்தெல்லாம் போக்கும், எப்ப பாவம் போக்கிடுச்சோ அப்ப என்ன இந்த சம்சாரத்திலிருந்து முக்தி தான், அந்த திருமலையில கைங்கரியம் பண்றதே மோட்சத்துக்கு சமம் தான், முக்தானுபூதி மிக தாசியதி மே முகுந்தா அப்படின்னு அங்க பிரபத்தியேதம் கிரிம்பிராயகான் அது திருமலையே தான் நீங்க வேண்டிண்டு வரே அப்படின்னு. அப்போ பகவானுக்கு வேண்டியவன் வேண்டாதவன்லாம் கிடையாது, அதே போலதான் திருமலைக்கும் வேண்டியவன் வேண்டாதவன்லாம் கிடையாது. யாரெல்லாம் திருமலைக்கு வராளோ பார்த்த உடனே பகவான் என்ன பண்ணணும், கண்ணு சிவந்து ஆஹா எப்பேற்பட்ட பாவங்கள் பண்ணி என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கறியேடான்னு தண்டனையை கொடுக்கணுமா வேணாமா? அப்படி தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு பகவான் நினைக்கும் பொழுது அவன் சர்வலோகத்துக்கும் நியாமகன், அப்படி தண்டனை கொடுக்காம உற்ற முடியாது. பண்ண தப்புகளுக்கு தண்டனை கொடுத்துதான் ஆகணும். ஆனா அப்படி பார்த்த உடனே அந்த தயாதேவி கருணை இன்னும் அதிகமாக இருக்கிறதுனால, ஆஹா அந்த குழந்தை எங்கேந்தோ வந்திருக்கானே, 2 மாசம் 3 மாசம் முன்னாடி கஷ்டப்பட்டு ஆன்லைன்ல டிக்கெட்டை புக் பண்ணி அவன் ஊரிலேருந்து பஸ்ஸை கண்டுபிடிச்சி அங்க துண்டு போட்டு சீட்டை பிடிச்சி அங்கேருந்து இங்க வந்து இந்த மலையிலேயே நடந்து வந்து கால் வலிக்கிறது பாவம், அங்கேருந்து பிரதட்சிணம் பண்ணி ஸ்ரீவாரி புஷ்கரணியில தீர்த்தாமாடி அங்கேருந்து 4 மணி நேரம் லைன்ல நின்று இந்த குழந்தை வந்து நம்மளை சேவிச்சானே, இவனுக்கு நம்ம அனுகிரகம் பண்ணணும்னு பண்ண பாவம் அனைத்தையும் மறந்து போயிட்டாராம். அப்படி பல விதரண தட்சம் பக்ஷபாதா அனபிஜம் சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் சொல்லும்போது, அந்த பக்ஷபாதம் அந்த வேண்டியவன் வேண்டாதவன் எதுவுமே கிடையாது பெருமாளுக்கு. அப்படி அந்த தயா கருணையை பார்க்கிறார், ஆஹா வந்தானே இங்க அப்படின்னு. அதே போலதான் திருமலையும், ஆஹா இங்க வந்துட்டானே. இன்னைக்கும் திருமலையில பார்த்தா கர்த்தால 5:30 நம்ம திருமலை இறங்கினா கீழே தெரியும் அலிப்பிரி அந்த கருடாழ்வார் சன்னதி கிட்ட திருமலையில இருக்கிற நிறைய பிசினஸ் பண்றவா ஆட்டோ ஓட்டுறவா அந்த திருமலையே இதுவா இருக்கிறவா. அந்த திருப்பதியில என்ன பண்ணுவான்னா, அந்த மக்கள் அந்த அலிப்பிரியண்ட வந்து கார்த்தால ஒரு கற்பூரம் ஏத்தி பெருமாளுக்கு அந்த மலைக்கு ஒரு ஹார்த்தி பண்ணிட்டு தான் மேற்கொண்டு உத்தியோகத்தை பார்ப்பா. ஏன்னா அவளுடைய உத்தியோகம் எல்லாமே திருமலைனால தானே. வெளியில ஊர்லேருந்து வரவாதான் இவா கிட்ட கடையில வாங்குவா, ஆட்டோல போவா, கார்ல போவா, எல்லாமே அந்த வெளியிலேருந்து வரவா. எதுக்கு வரா திருப்பதிக்கு அப்படின்னா, திருவேங்கடமுடியான சேவிக்க வரா, திருமலைக்காக வரா. அதனால அந்த திருமலையினாலதான் அவ பொழப்பே ஓடுறது. இன்னைக்கு கூட பார்க்கலாம் அலிப்பிரின்ற காத்தால 6 மணிக்கு போனா நிறைய ஜனங்கள் வந்து அந்த திருமலையை ஆர்த்தி பண்ணுவோம். அப்பேற்பட்ட அனுகிரகம். இன்னைக்குமே சுவாமி தேசிகன் பிரபத்தியேதம் கிரிம் பிராயகான் பண்ணார் இல்லையா, கீழ் திருப்பதியில கோவிந்தராஜன் திரு சுவாமி தேசிகன் உடைய திருநக்ஷத்திரத்துக்கு நேர 7 பேர் அற்புதமான மங்களாசாசனம் நடக்கும். அது வந்து ஐப்பசி சிரவணம். ஏன்னா புரட்டாசி சிரவணம் திருவேங்கடமுடியான் மலையிலே உற்சவம் இருக்கிறதுனால அது அடுத்த மாச சிரவணம் வச்சுப்பா. அப்போ சுவாமி தேசிகனுக்கும் சாயங்காலம் கோவிந்தராஜருக்கும் மாடவீதியில பெருமாள் 7 பேர். அதுல முதல்ல அந்த ஹனுமான் சன்னதியின் இந்த ஸ்தோத்திர பாட்ட கோஷ்டி ஆரம்பிப்பா. ஸ்ரீமான் வெங்கட சொல்லி ராமானுஜ தயா பாத்திரம் சொல்லி பிரபத்தியேதம் கிரிம் பிராயகா ஆரம்பிக்கும் பொழுது சுவாமி தேசிகன் மலையை பார்த்தா போலே எழுதியிருப்பார். கோவிந்தராஜர் பார்த்து எழுதிருப்பார். கோவிந்தராஜர் பின்னாடி அப்பேற்பட்ட அந்த அற்புதமான அந்த திருமலை தெரியும். அப்போ சுவாமி தேசிகன் யாரை சேவிச்சுருக்கேன்னா அந்த கோவிந்தராஜன், அவர் கோவிந்தராஜர் பின்னாடி இருக்கிற அந்த மலை. அப்போ அந்த சுவாமி தேசிகனடியார்கள் எல்லாம் பிரபத்தியேதம் கிரிம் பிராயகான்னு சொல்லும் பொழுது அது எப்படி ஆச்சரியமாக இருக்கும். அந்த திருவேங்கட மலைக்கும் பகவானுக்கும் சேர்த்தே மங்களாசாசனம் அன்னைக்கு எல்லாரும் சேவிக்கலாம். அப்பேற்பட்ட உற்சவம் அது. அப்படி பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணவே இருக்கேர். அப்பேற்பட்ட சேஷ்டிதங்கள் பண்ற அந்த திருவேங்கடமுடியான் அவரே சென்று சேர்ந்த மலை. அப்ப நம்ம போய் சேர வேண்டாமா? அதுதான் இந்த மாசம் புரட்டாசி மாதம் நம்ம வைத்த தலைப்பு என்னன்னா, சென்று சேர் திருவேங்கடமாமலை. நம்ம எல்லாருமே போய் சேரணும். ஏன்னா அவன் வந்து இருக்கிற இடமாச்சே, நமக்கு அனுகிரகம் பண்ணாம நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே அவன் வந்து இருக்கிற இடமாச்சே. அப்ப நம்ம போய் சேரணும் இல்லையா அப்படின்னு. அந்த மலையே நமக்கு போக்யம். அந்த மலையில இருக்கிறதே நம்ம மலைய கட்டாட்சம், மலை நமக்கு கட்டாட்சம் பண்ணும். நம்ம வந்து அங்க பாக்கிறதே நமக்கு அப்பேற்பட்ட அனுபவம் அனுபவத்தை நமக்கு எல்லா போக்கியத்தையும் தரும் அப்படின்னு இந்த பாசுரம். இதுக்கு அடுத்த பாசுரம் ஓய் மூப்பு அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.